வணக்கம் கர்ணன், உங்களுடைய பதிலை பார்த்தேன். இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னும் இது பதில் இதுக்கான பதில் உங்களுடைய கேள்விக்கான பதிலுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமாக, பூமி எப்போ குளிருது, பூமி எப்போ வெப்பமாகுது அப்படிங்கிறது, பூமி எப்போ குளிர்ச்சியை உள்வாங்கிக்குது, பூமி எப்போ வெப்பத்தை உள்வாங்கிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், பூமி எப்போ வெப்பத்தை வெளிவிடுது, எப்போ குளிர்ச்சியை உள்வாங்கும் அப்படிங்கிற கேள்வியும் இதில் வரணும். பூமி வந்து இயல்பாகவே பூமியினுடைய மையப்பகுதியில் வெப்பம் இருக்குது. இந்த வெப்பம் வெளியேறிச்சுன்னா உள்ளே குளிர்ச்சி வரும், சரியா? இது வந்து ஒரு இயற்கையான அமைப்பு. வெப்பம் வெளியேற வெளியேற அங்கே இயல்பாகவே அது குளிரும். இன்னொரு விஷயத்தில், மேலிருந்து தண்ணி ஊற்றினாலும் எரியிற நெருப்பு மேலே வேகமாக வெப்பம் வெளியேறி குளிரும், சரிதானே? இது மாதிரி சூரியன்கிட்ட இருந்து கோடை காலத்துலலாம் நிறைய வெப்பத்தை வாங்கியிருக்கும் மண், அது எப்போ குளிர்ச்சி அடையணும், மழைக்காலத்தில் தான். மழைக்காலத்தில் குளிர்ச்சி அடையும் போது கோடை காலத்தில் சூரியன் எவ்வளோ தூரம் மே மண்ணையோ அல்லது பூமியினுடைய மேல் பகுதியோ சுற்றிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மேலேருந்து வர்ற மழை குளிர்ச்சி அடைய செய்யும் அந்த மண்ணை, ரைட்டு தானே? மற்றபடி பூமியோட ஆழத்துலலாம் அது போய் குளிர்ச்சி அடைய வைக்கணும்னு சொல்ல முடியாது. பதிலுக்கு நீங்கள் முடிஞ்சதுன்னா பீச்சாங்குடலில் பீச்சறது மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தத்தோடு பூமியை நோக்கி தண்ணியை உள்ளே செலுத்துனீங்கன்னா, நம்ம இது இந்த லாரியில் இட தூக்கிறதுக்கு பயன்படுத்துகிறமே ஜாக்கி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் வந்து தண்ணியை பூமியை நோக்கி அழுத்தினோம்னா அது உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றிட்டு உள்ளே போகும். மீண்டும் நீரும் சூடாகி நீராவி ஆகி வெளியில் போய் மீண்டும் குளிர்ந்து வரும். இந்த மாதிரி அமைப்பில் தான் பூமியை நம்ம முன்னோர்கள் குளிர் வச்சுருக்காங்க. அதாவது நீரையே வெப்பத்தை சமப்படுத்துகிற கருவியாகவும் வெப்பத்தை வெளியேற்றுகின்ற கருவியாகவும் நீரை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மழைக்காலத்தில் ட்ரெஞ்ச் எடுத்தால் அப்படியே இருக்கலாம் தானே அப்படின்னு சொன்னீங்க. அந்த கேள்விக்கு இதுக்கு மேலேருந்து வரணும் விடை. மழைக்காலத்தில் தான் பூமியோட மையத்திலிருந்து வெப்பம் வெளியேறும். கோடை காலத்தில் பெய்கிற மழையில் அங்கங்கே உள்ள வெப்பம் தான் அதிகமாக, சூரியனுடைய தாக்கத்தால் மிக அதிகமாக சூடான பகுதிக்கே அப்போ பெய்கிற மழை பத்தாது. மழைக்காலங்கிறது 2 மாதம் முழுவதும் மழை, சரியா? அப்போது பூமியுடைய மையப்பகுதியிலேருந்து முழுசாக வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், சரியா? அதனால் மழைக்காலத்தில் பூமியின் உள்ளேருந்து வெப்பம் வெளியேறது தான் அதனுடைய இயற்கை அமைப்புக்கு மிகவும் உகந்தது. இயற்கையை நோக்கி நம்ம வடிவமைக்கிறோம் பூமியை. நீங்கள் ட்ரெஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஞ்சு உள்ளால் தண்ணி இறங்கி 2 அடி 3 அடி தூரத்துக்கு மண் வந்து சளிப்பேறிடும். அதாவது அதிகமான ஈரத்தை உள்வாங்கிடும். ட்ரெஞ்ச் இல்லாமல் இருந்தால் மட்டமாக இருந்ததுன்னா அப்படியே மழை பெஞ்சு வெளியில் போயிடும். ஆனால் ஏற்கனவே கோடை காலங்களில் ட்ரெஞ்ச் எடுத்ததுனால மிக அதிகமாக மண் காஞ்சிருக்கும், இல்லையா? மிக அதிகமாக காஞ்சிருக்கும். ஏன்னா பக்கத்து தோட்டம்லாம் யாரும் ட்ரெஞ்ச் எடுத்து காய வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கேக்கை வெட்டி வச்சது மாதிரி சுற்றியும் ட்ரெஞ்ச் எடுத்து நடுவில் நம்ம மண்ணை, நம்ம தோட்டத்தை கேக்கு மாதிரி மற்ற பூமியிலிருந்து பிரித்து காய வச்சுருப்போம். அதனால் மிக அதிகமாக காஞ்சிருக்கும். இப்போது அந்த ட்ரெஞ்சை வந்து மூடிட்டிங்கன்னா மழைக்காலத்தில் சுத்தமாக அது உள்ளே தண்ணி இறங்காத அளவுக்கு, பக்கத்து தோட்டத்தில் எப்படி மேலே மட்டுமே நனையுதோ அதுபோல் இங்கே மேலே மட்டும்தான் நனையும். ஆனால் நம்ம மண் பக்கத்து தோட்டத்தை விட அதிகமாக காஞ்சிருக்கு, ட்ரெஞ்சை மூடிட்டோம், அதனால் ட்ரெஞ்சு உள்ளே தண்ணி இறங்க முடியாது. அதிகமான காஞ்ச மண் என்ன செய்யும், கண்மூடித்தனமாக உறிஞ்சி எடுக்கும். எப்படி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டு மடியிலேருந்து உறிஞ்சி எடுக்குதோ அது மாதிரி. இது வாயை எடுத்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் பால் வராது ஆட்டு மடியிலேருந்து. அது மாதிரி வானத்திலிருந்து மழையிலிருந்து தனக்கு தன்கிட்ட இருக்கிற அதீத வெப்பத்துக்கு தேவையான அளவு ஈரத்தை வந்து கடுமையாக உறிஞ்சும், அது உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கு மேலே, அது உறிஞ்சினதுக்கு மேலே தரைமட்டத்துக்கு வந்த பிறகு மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். இப்போது அதிகமாக உள்ளே வாங்கியிருந்த வெப்பம் மட்டும்தான் வெளியேறியிருக்கு. அப்போ மண் வந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சி அடையணுமோ அந்த அளவுக்கு தான் குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே சமயம் நம்ம மண்ணில் பக்கத்து மண்ணை விட அதிகமான குளிர்ச்சி ஏறி இருக்கும், சரியா? அதனால் செடிகள் வந்து கொஞ்சம் சோந்தாப்பில் தெரிஞ்சால் கூட செடி வந்து பாதிக்காது. அடுத்தது திருப்பி மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பி அந்த ட்ரெஞ்சை வேணால் எடுத்துடலாம். இது மாதிரி 1-2 ஆண்டுகளுக்கு செஞ்சாலே போகிறோம், மண் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுரும். 2வது, மழைக்காலத்தில் மிக கடுமையான அளவில் பூமியோட மையத்திலேருந்து வெப்பம் வெளியேறதுனால நீங்கள் ட்ரெஞ்சை அப்படியே வச்சு தண்ணி வச்சிங்கன்னா மேல் பகுதியில் உள்ள வெப்பம் தான் அந்த ட்ரெஞ்சு எவ்வளோக்கு அவ்வளோ ட்ரெஞ்ச் எடுத்ததுனால இந்த 2 அடி ஆழத்துக்கு மட்டும்தான் நம்ம தோட்டம் அதிகமாக காஞ்சிருக்கும், இல்லையா? அது மட்டும்தான் மிக அதிகமாக நினையும். ஆனால் ட்ரெஞ்சை மூடிட்டிங்கன்னா பூமியினுடைய மையத்திலேருந்து வருகிற வெப்பம் இந்த வெப்பத்தையும் தாக்கி மேலேருந்து வருகின்ற அதிகமான நீரின் அழுத்தம் மேலே உள்ள மண்ணை மட்டுமே தாக்காமல் பூமியினுடைய அடிப்பாகம் வரைக்கும் போயிடும். ட்ரெஞ்சை கடந்தும் கீழ் நோக்கி போயிடும் அந்த வெப்பம், அந்த ஈரமும் அதுவும். அதனால் நம்முடைய தோட்டத்து மண் மிக உயர்ந்த மண்ணாக வளமிக்க மண்ணாக மாறிடும். இது மாதிரி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு செஞ்சாக்கே, 2-3 ஆண்டுகளுக்கு மட்டும் செஞ்சாலே நம்ம மண் இயற்கையை நோக்கி திரும்பிடும். அப்புறம் வேணும்னா ட்ரெஞ்ச் எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நீங்கள் சொன்னது மாதிரி செஞ்சீங்கன்னா நாலு பக்கமும் ட்ரெஞ்சில் ஃபுல்லாக தண்ணி நின்று அந்த தண்ணியெல்லாம் தோட்டத்து உள்பக்கமாக நகர்ந்து போய் 3 அடி 4 அடிக்கு வச்சிருக்கிற செடியெல்லாம் கடலையோ வெண்டையோ கொத்தவரையோ கத்திரியோ ஊத்தறந்துடும். அதாவது நீர் சாவியாகி செடியெல்லாம் வேரீடுகள் வந்து செத்துடும். சரியா? இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அப்படியே காயும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓரமெல்லாம் களிப்பு பாஞ்சு பாலம் பாலமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். மண் பூத்து மென்மையான சுபாவம் உடைய கடலை தோட்டத்து மண்ணெல்லாம் வெடிக்காது அதிகமாக. அந்த மாதிரி மாறுவதற்கு பதிலாக வண்டல் மண்ணெல்லாம் அதிகமாக வெடிக்காது, களிமண் பூமி மிக அதிகமாக வெடிக்கும். அந்த மாதிரி மாறுவதற்கு பதிலாக களிமண் பகுதியாக ஓரத்தில் உள்ள மண்ணெல்லாம் மாறிடும். அந்த தோட்டத்தில் மையப்பகுதி என்னாகும், தண்ணீர் உள்புகாத ட்ரெஞ்சி வழியாக உள்ளே புகாத தண்ணீர் உள்புகாத மண்ணெல்லாம் பாலை மாதிரி ஆகிடும். சரியா? வறண்ட பூமி மாதிரி மாறிடும். தோட்டத்தோட ஒட்டுமொத்த அமைப்பையும் ஒரே சீதோஷ்ண நிலைக்கு, ஒரே டெம்பரேச்சருக்கு, அதாவது ஒரே தட்பவெப்ப நிலைக்கு கொண்டு வரத்துக்கு ட்ரெஞ்சை மூடணுங்கிறது கட்டாயம் அவசியம். புஞ்சை நில வடிவமைப்புக்கான சரியான மாதிரியை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் அனுபவத்தில் ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்த்து உங்களுடைய முறை வெற்றி அடைஞ்சதுன்னா அதை வந்து நண்பர்களுக்கு காட்டலாம், அல்லது உங்கள் தோட்டத்திலேயே கூட நீங்கள் ஒரு மூலையில் செஞ்சு பார்க்கலாம். குழுவில் உள்ள நண்பர்கள் யார் வேணாலும் தங்களுடைய தோட்டத்தில், நண்பர் சரவணனா அவருடைய கர்ணனுடைய முறையை வந்து அனுபவிச்சும் பார்த்துக்கலாம், நான் சொன்னதையும் செஞ்சும் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.